ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமஹ. வைராக்கிய பஞ்சகம் ஸ்லோகம் 3. ஜ்வலது ஜலதி க்ரோட க்ரீடத் க்ரிபீட பவத் பிரபா பிரதிபட பட்டு ஜ்வாலா மாலா குலோ ஜடரா நலஹ திருணமபி வயம் சாயம் சம்புல்ல மல்ல மல்லி மதல்லிகா பரிமளமுச்சா வாச்சா யாச்சா மகேன மகீஸ்வரான். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் வைராக்கிய பஞ்சகம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தில். ஒரு ஒரு ஸ்லோகத்திலையும் சுவாமி தேசிகனோட வைராக்கியம் மேலே மேலே தான் போகிறதே தவிர இறங்க மாட்டேங்கிறது. வைராக்கியம் அப்படிங்கிறது அந்த வைராக்கியமானது எப்படி இருக்கணும், அப்படி ஒரு ஒருத்தருக்கு வைராக்கியம் வரணும் அப்படின்னா இந்த வைராக்கிய பஞ்சகத்தை வாசித்தாலே போகும். ஏன்னா இதில் சொல்லாத விஷயம் இல்லை. எப்படி ஒருத்தர் தனக்கு வைராக்கியத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னா இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாளே, 30 நாளில் ஹிந்தி அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கா. அந்த மாதிரி ஒரே தரம் வைராக்கிய பஞ்சகம் வாசிச்சிட்டான்னா அவ நல்ல வைராக்கியத்தோடு இருப்பா, நல்ல அர்த்தத்தோடு அனுபவித்து வாசித்தாள்னா அவ வைராக்கியம் வந்துடும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு ஸ்லோகமும் அப்படி இருக்கு. இந்த ஸ்லோகம் இன்னும் அத்தியுதமாக இருக்கு. என்ன அப்படின்னா, போன ஸ்லோகத்தில் சாதிக்கிறச்சே ஒரு ஒரு பிடி கீழே விழுந்து கிடக்கக்கூடியதான நெல் நம்ம பசிய ஆத்தாதா, இல்லை ஒரு கைப்பிடி ஜலம் எங்கேந்தான நீர்நிலைகளில் எடுத்து சாட்டா நம்ம வயிறு இது பண்ணாதா, இல்லை வஸ்திரத்துக்கு தான் கந்தல் துணியோ அழுக்கான துணியோ நம்மளுக்கு ஆப்பிடாத போயிடுமா அப்படின்னு சாதிச்சார். அதோட சங்கதி என்னதான், ஒரு எத்தனத்தினால ஒரு நம்ம ஒரு காரியத்தை பண்ணுறோம், என்ன காரியம் பண்ணுறோம் அப்படின்னா போய் நெல்லெல்லாம் எடுத்துன்னு வந்து கீழே விழுந்த நெல்லை எடுத்துன்னு வந்து சாத்தடிக்கு பண்ணி சாப்பிட்றோம், கையினால் ரெண்டு கையை குவிச்சு அதுலேருந்து தீர்த்தத்தை சாப்பிட்றோம். இப்படி இதெல்லாம் எத்தனமோ எத்தனத்தோடு பண்ணாலும் அதை காட்டிலும் பலியே செய்யுது அப்படின்னா நம்மளோட வயிற்றுக்குள்ளே எரியக்கூடியதான அக்னி, ஜாடரா அக்னி அப்படின்னு பேர் முன் ஸ்லோகத்திலே விஞ்ஞாபிச்சிருந்தேன். என்ன அப்படின்னா, நம்ம வயிற்றுக்குள்ளே ஒரு அக்னி இருக்குது, அந்த அக்னி தான் நம்ம சாப்பிட்றதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதுக்கு ஜாடரா அக்னின்னு பேர். அந்த அக்னினால தான் நம்மளுக்கு பசி எடுக்கிறது. அந்த அக்னி நன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளோவோட எரிஞ்சுது அப்படின்னா நம்ம பசி பசின்னு நாம கத்துறோமே, அதுக்கு காரணம் அந்த அக்னி தான். நமக்கு டைஜஷன் ஆகிறதுக்கும் காரணம் அந்த அக்னி தான். அப்போ அந்த அக்னி எரியுமே, இந்த கீழ்விழுந்த நெல்லை பொறுக்கி சாட்டா தீர்த்தத்தை பருகினா கொஞ்ச நாளி பசி அடங்கும். ஆனா இந்த வயிற்றுக்குள்ள எரியக்கூடியதான அக்னி பசி அப்படிங்கிறது இன்னும் வந்துட்டேதானே இருக்கும், அதிகமாச்சே இதோட டைம் அப்படின்னு பார்த்தா ஜாஸ்தி நாழி பசிக்குமே அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அதுக்கு பதில் சாதிக்கிறார், எரிஞ்சிட்டு போட்டோம், இது எரியாது இருக்கணும்னா ராஜாக்களை போய் ஸ்தோத்திரம் பண்ணா அவ நல்ல சாதம் போடுவா, நல்ல தனங்கள் நிறைய தானியங்கள் கொடுப்பா, அதை வச்சுன்னு நம்ம வயிற்று பசியை ஆற்றிக்கலாம் அப்படின்னா இல்லை பரவாயில்ல, எனக்கு வயிற்றுல எரியக்கூடியதான நெருப்பு இன்னும் ஜாஸ்தியாகவே எரியட்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் பதில் சாதிக்கிறார். பொதுவாக சமுத்திரத்துக்கு நடுவில் ஒரு அக்னி இருக்குது அப்படின்னு ஒரு பிலீஃப், அதுக்கு படவாக்னி அப்படின்னு பேர். ஹனுமார் ராமலக்ஷ்மணால் கீழே விழுந்துட்டா சஞ்சீவி பர்வதத்தை போய் அங்கே போய் மலையிலேருந்து சஞ்சீவகரணி சந்தானகரணி விசல்யகரணி இதெல்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ஹனுமார் கிளம்புறச்சே ஹனுமாரை வர்ணிக்கிறச்சே வால்மீகி சொல்கிறார், சபுச்சம் உத்யம்ய புஜங்க கல்பம் வினம்ய பிருஷ்டம் ஸ்ரவணே விகுஞ்சிய விவத்ர வக்த்ரம் வடவாமுகாபம் ஆப்புப்ளுவே வியோமணி சண்டவேகா. என்ன அர்த்தம்னா, ஹனுமார் சமுத்திரத்தை தாண்டறச்சே, அதாவது இந்தியாவிலிருந்து லங்கைக்கு போறச்சே 200 ஸ்லோகம் வர்ணிச்சார் வால்மீகி மகர்ஷி. ஆனா ராமர் உயிர் எழுந்துக்கணும் திருப்பி அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து லங்கையிலிருந்து நார்த் இந்தியா எங்க டெல்லியும் தாண்டி ஹிமாலய பருவத்தம் வரைக்கும் போறதுக்கு ஒரே ஒரு ஸ்லோகம். ஏன் அப்படின்னா ராமர் சீக்கிரம் எழுந்துக்கணுமே அப்படின்னு வால்மீகி ரொம்ப வர்ணிக்கல. ஆனா 200 ஸ்லோகத்துல என்ன வர்ணன பண்ணாரோ அது அப்படியே ஒரே ஸ்லோகத்துல வர்ணிச்சிட்டார். அதுல சொல்றச்சே ஹனுமாருடைய முகம் எப்படி இருந்ததுன்னா வடவாக்னி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருந்தது, ஃபயரா இருந்தார் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, இப்போ அந்த மாதிரி ஃபயரா இருந்தார் ஹனுமார். அந்த ஃபயர் என்னன்னா வடவாக்னி. வடவாக்னிங்கிறது சமுத்திரத்துக்கு மத்தியில இருக்கக்கூடியதான அக்னி. அந்த அக்னி எவ்வளோ வஸ்துவை இந்த லோகத்தையே அதுக்குள்ள போட்டாலும் அது சாற்றுமா, சாற்றும்னா பஸ்மமாக்கிடும், அவ்வளோ பெரிய அக்னி. அந்த அக்னியோட பிரகாசத்துக்கு ஈடான பிரகாசம் இருக்கட்டும், எதுக்கு அப்படின்னா வயிற்றுல இருக்கக்கூடிய ஜாடராக்னிக்கு அப்படிங்கிறார் சுவாமி. ஜலதிக்ரோட கிரீடத்து கிருபீட பவத் பிரபா பிரதிபட பட்டு ஜ்வாலாமாலா ஜ்வாலாமாலா குலஹ ஜடரானலஹ. ஜடரானலஹன்னா ஜாடராக்னியானது அநேக ஜுவாலைகளோட இருக்கு நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய அக்னி. அந்த அக்னி சமுத்திரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடியதான வடவாக்னி, அதுக்கு ஈடாக ஜுவலத்து ஜுவலிக்கட்டம் அப்படிங்கிறார். என்னடா இது, பசியில யாராவது இப்படி சொல்லுவாளா, சாதம் போடுறா அப்படின்னா நாமெல்லாம் போயிடுறோம், ததியாராதனை அப்படின்னா நாமெல்லாம் போய் உக்காந்துடுறோம். ஆனா சுவாமி இப்படி சாது சொல்றாரே, என்னடா இது அப்படின்னா மேல விஷயத்த சொல்றார். ஏன் பசி மேலோங்கி இருக்கட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பேற்பட்ட பசி வந்தாலும் சரி, பசி என்ன, பசியினால எனக்கு ஒரு மரணமே ஏற்பட்டாலும் சரி, பெருமாளை தவிர வேற யாரையும் பாடுறது இல்லை அப்படின்ற ஒரு வைராக்கியம். இந்த வைராக்கியம் சுவாமி தேசிகனுக்கு மாத்திரம்தான் வரும். பொதுவாக முகல்ஸ் அவளுடைய இன்வேஷன்ஸ் அப்போ பல ஹிந்துக்கள் கத்தி முனையில் கன்வெர்ட் ஆனவா பல பேர், அதில் ஆகாதவா சில மகான்கள் இருந்திருக்கா. இருந்தாலும் அவ கத்தியை கழுத்தில் வச்ச உடனே மதம் மாறுறியா இல்லை உயிரை விடுறியா அப்படின்னு கேட்டதுக்கு பல பேர் மதம் மாறினவா. அந்த வைராக்கியங்கள்லாம் சில பேருக்கு தான் வரும். இந்த வைராக்கியத்துக்கு சிரோமணியாக இருந்தவர் நம்ம சுவாமி தேசிகன். அவர் சொல்றார், வயம் நாங்கள் திருணமபி சாயம் சம்புல்ல மல்ல மல்லி மதல்லிகா பரிமளமுச்சா வாச்சா. நாங்கள் ஒரு புல்ல கூட யாச்சிக்க மாட்டோம், ஒரு திருணம் ஒரு புல்லு அளவுக்கு தங்கம் கொடு, ஒரு புல்லு அளவுக்கு தானியங்கள் கொடு அப்படின்னு நாங்கள் யாச்சிக்க மாட்டோம். எப்படி அப்படின்னா எங்களுடையதான வாக்கு அப்படிங்கிறது சாதாரணமானது இல்லை. ஹயக்ரீவ பிரசாதம் சுவாமி தேசிகனுடைய கவிதை, சுவாமி தேசிகனோட ஞானம். ஸ்வயமாவும் சுவாமி தேசிகன் அவ்வளவு சாஸ்திரங்களையும் விம்சத்யப்தே விஸ்ருத நானாவித வித்யா அப்படின்னு சொல்லி 20 வயசுக்குள்ள சகல சாஸ்திரங்கள் என்ன, சகல வேதாந்த காலக்ஷேபம் என்ன, சகல வேதாத்தியனம் என்ன, எல்லாத்தையும் பண்ணி முடித்தவர் சுவாமி தேசிகன். அவருக்கு அதுக்கப்புறம் மேல ஹயக்ரீவன் அனுகிரகம் பண்ணார். ஏன் இவரே ஹயக்ரீவன் தான். அப்படி இருக்கிறச்சே அந்த வாக்குனால அந்த வாக்கு எப்படிப்பட்டது அப்படின்னா, சாயம் சம்புல்ல மல்ல மல்லி மதல்லிகா பரிமளமுச்சா வாச்சா. சாயங்காலத்தில் மலர்ந்திருக்கக்கூடியதான உயர்ந்த மல்லிகை புஷ்பத்தோடைய வாசனை வீசுற வாக்கு. சாயங்காலம் மலர்ந்திருக்கேன்னு ஏன் சொல்லணும்னா, சில மல்லி புஷ்பம் மொட்டாவே இருக்கும், அதை நாம் என்ன பண்ணுவோம், கையால் மலர்த்துவோம், அது வாசனை கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்வபாவமா அதுவே ஒரிஜினலாவே மலர்ந்துருந்துன்னா இன்னும் வாசனை ஜாஸ்தியா இருக்கும். அப்பேற்பட்ட மல்லிகை புஷ்பத்துடைய வாசனை எப்படி இருக்குமோ அதுக்கு ஈடான அதுக்கு சமமான வாசனை எங்களுடைய வாக்குக்கும் உண்டு. அப்பேற்பட்ட வாக்குனால மகேஸ்வரானு யாச்சாமகே, அரசர்களை நாங்க பாடுறது கிடையாது, அரசர்களை பாடுறதும் கிடையாது, அரசர்களை யாச்சிக்கவும் மாட்டோம். யாச்சிக்கிறது அப்படின்னா இந்த வாக்குனால எனக்கு தேகின்னு கேட்க மாட்டோன்றது மாத்திரம் அர்த்தம் இல்லை. இந்த வாக்குனால உன்னை இந்திரன் சந்திரன் ஸ்துதி பண்ணி அதுக்கு அதுல உனக்கு சந்தோஷம் உண்டாருது, அதனால நீ எனக்கு பைசா கொடுப்ப, அது கூட என்கிட்ட வேண்டாம். எங்களுக்கு ஒரு புள்ளையும் யாச்சிக்க மாட்டோம். மகேஸ்வரானு திருநாமபி நான் யாச்சாமஹே அப்படின்னு ஒரு அண்மையும். ஏன் திருநா அளவுக்கு கூட எதுவும் கேட்க மாட்டோம் அப்படின்னா, சுவாமி தேசிகன் அந்த ராஜாக்களையே திருநமாதான் பாவிக்கிறார். நம்ம சம்பிரதாயமே அப்படிதான், நாத்தேன திருணம் அந்நதன்ய தபிவா அப்படின்னு. யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருணாய மேனே. சிவபதியான சிவன் நாராயணனுடைய திருவடியை தாண்டி மீதி எல்லாமே எங்களுக்கு திருணம் தான் அப்படின்னு சொன்னக்கூடியதான சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியவர் சுவாமி தேசிகன். அப்போ இந்த ராஜாக்கள் எல்லாம் திருணமாதான் பாவிப்பார். திருணமா பாவிக்கிற வாழ்கிட்ட போய் திருணத்தை யாச்சனை கேட்பாளன்னு மாட்டா. அதுவும் வாய்க்கொண்டு மானிடம் பாடேன், நான் கொண்டு மானிடம் பாடேன் அப்படின்னு சொன்ன ஆழ்வார்களுடைய சம்பிரதாயத்தில் வந்தவர் சுவாமி தேசிகன். என்னதான் வயிற்றில் இருக்கக்கூடிய பசி அப்படிங்கிறது மேலே மேலே போகட்டும், அதனால என்ன, அதுக்காக இந்த ராஜாக்கள்கிட்டேருந்து ஏதான ஒன்று யாச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது என்றைக்குமே நடக்காது. பசி ஜாஸ்தியாகட்டும் மேலே மேலே, ஆனால் இந்த ராஜாக்களை பாடுறது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு காலத்துலேயும் கிடையாது அப்படிங்கிறதுல ரொம்ப நிச்சயம். இதுக்கு ரொம்ப வைராக்கியம் வேணும், நம்மளால் அதெல்லாம் முடியவே முடியாது, யோசித்து பார்க்க கூட முடியாது இந்த அளவுக்கு வைராக்கியம் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா நாளைக்கே ஏதாவது ஒரு நாம் போகக்கூடாத இடத்துல நமக்கு அவ்வளோ பைசா தரா, நமக்கு அவ்வளோ கௌரவம் கொடுக்குறா அப்படின்னா நிச்சயமாக நம்ம மனசில் போகலாமே என்ன இப்போ அப்படின்னு நிச்சயமாக தோணும். அது ஸ்வபாவம் எல்லாருக்கும். எல்லாருக்கும் இவ்வளோ வைராக்கியம் இருந்துட்டுன்னா அப்புறம் நமக்கும் சுவாமிக்கும் சுவாமி தேசிகனுக்கும் என்ன வித்தியாசம்? அதனால சுவாமி தேசிகனுடைய வைராக்கியம் அப்படிங்கிறத நாம் நினச்சே பார்க்க முடியாது. ஏன், சுவாமி தேசிகனுடைய சிஷ்யாள் யாரோ சுவாமியுடைய உஞ்சவிருத்தியில் சில தானியங்களோட அந்த ஸ்வரணத்தையும் போட்டப்போ புழுவா பாவிச்சார் சுவாமி. அதனால நாமளா இருந்தா எடுத்து வச்சுட்டு முதல் காரியம் எடுத்து வச்சுக்கிறது தான் நம்மளுக்கு இவ்வளோ தங்கமா அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுப்போம். அதையும் தான் தொட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுனால பவித்திரத்தினால தூர அடிச்சார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாமெல்லாம் வந்து ரொம்ப மார தட்டி சொல்லிக்கணும். இப்பேற்பட்ட தேசிக சம்பிரதாயத்தில் வந்திருக்கோம் நாங்கள் அப்படிங்கிறது. ஆச்சாரியனுக்கு வைராக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வைராக்கிய விஜித சுவாந்தைஹி, அப்பேற்பட்ட வைராக்கியம் நம்ம சுவாமி தேசிகனுக்கு. இந்த ஸ்லோகத்தில் அதை ஸ்பஷ்டமாக வைத்து பசி இருந்தால் பசி அதிகரிக்கட்டமே தவிர அதுக்காக ஒருத்தரை பாடி அவர்கிட்டேந்து யாச்சிக்கிறது அப்படிங்கிறது கூடாது அப்படிங்கிறது ஸ்பஷ்டமாக சாதிக்கிற ஸ்லோகம். ஜலது ஜலதி க்ரோட கிரீட கிருபீட பவத் பிரபா பிரதிபட பட்டு ஜ்வாலா மாலா குலோ ஜடரா நலஹ திருணமபி வயம் சாயம் சம்புல்ல மல்லி மதல்லிகா பரிமளமுச்சா வாச்சா யாச்சா மகே நம ஈஸ்வரானு ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமஹா.